வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் நீரினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள், நீரலைகள் நீரினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள். மலர்கனைகள் பாய்ந்து விட்டால் மடி இரண்டும் பஞ்சனைகள், மலர்கனைகள் பாய்ந்து விட்டால் மடி இரண்டும் பஞ்சனைகள், பஞ்சனையில் பள்ளி கொண்டால் மனம் இரண்டும் தலையணைகள். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் நீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீர்